ഉച്ചമില് ശിവരാമാദേശ ശ്രീമദ്ഭ്യാസ്രാമാനുജ ശ്രീനിവാസരാമാനുജ ശ്രീവേദാന്തരാമാനു മഹാദേശിയായിരുന്നു പാദുകാഭ്യാം നമ ശ്രീമദ് വേദാന്തരാമാനുജ മുണികരുണാർത്ഥ വേദാന്ത യുഗ്മം ശ്രീമദ് ശ്രീവാദയോഗി ശ്രീഗുരുവദയോ നിരസ്വാത്മഭാരം ശ്രീമദ് ശ്രീരംഗനാഥാക്വയമണികൃപയാ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുണിമേന്ദ്രം ശ്രീലങ്കേശപുരേർമത്തരഭ്രം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്രഗുരുത്തമേനേവിന ശ്രുത്യന്ത വിദ്യാത്മന പ്രാതശ്രുത്യവതം ശ്രീകുമുദയം ശ്രീവാദരാമാനുജ ശ്രീ ശ്രീവാദമുണീന്ദ്രദേശികോലിം ശ്രീയോണിഭീന്ദ്രം ശ്രേയേ ശ്രീകൃഷ്ണദേശികൃതാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുണീന്ദ്രഗർഭാത്തബോധം ദയ്യന്തദേശികൈരീന്ദ്രഷടാനിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്ചര്യാമഹാ ശ്രീരംഗനാഥഗുരുവാദുരോജവംസം വേദാന്തദേശികൃതാംബുജഭൃംഗരാജം ശ്രീമദ്യതീന്ദ്രഷടഗോപദയാവിളംബം വേദാന്തലക്ഷണമുണിം ശരണം പ്രപദ്യേ രാമാഞ്ജലയതിശന്തുമേരേവ സദാത്മദീയാഹാദയാദലങ്കാണുജരാക്കടാക്ഷാശ്രോത്രേഴു പുംസാമുദം ക്ഷണന്തി സദസ്വതീം സന്ധിതകാമധേനും ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവദ്യോ മേ സദിധത്താം ഗതാഗതി ദിശന്തുമേരേവ സദാത്മദീയാഹാദയാദലങ്കാണുജരാക്കടാക്ഷാശ്രോത്രേഴു പുംസാ അമൃതം ക്ഷണന്തീം സദസ്വതീം സന്ധിതകാമധേനും സന്ത ശ്രീരംഗപത്രി ശരണത്രാണ ശേഖരാഹ ജയന്തി ഭുവനത്രാണ പദമംഗലേണവഹാഭരതായ വരം നമോസ്തു തസ്മൈ പ്രസമോദാഹരണായ ഭക്തിഭാജാം യദുവഗ്രമജേഴതഃ പൃഥിവ്യാം പ്രസിദ്ധ അഥവ പാദുകാ പ്രഭാവഃ രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാദ്യം വന്ദേ വേദാന്തദേശികം சிறண்டு தூப்பல் திருவே பழமுடையான் பாரொண்ண சென்ன பழமுடியில் ஓரண்டுதானே யாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வான் ஏறப்போ மடவும் வாழ்வு சீதார் தூப்பல் விளையந்தார் என்னும் செடுந்தமிழால் ஏதாத வேதாந்த தேசிகர் தாடினை கீழ் முடிந்தான் வியரார் வரை பொருளெல்லாம் எடுத்து உலகியவே சீராகியவரதாரியன் பாதம் துணை நமக்கே பாவதாளுக்கு மங்களாசாசனங்கள் மாமடர் வண்ணிய வங்கை மகிழ்ந்துரை மாறினந்தாள் தூவள சூரிய துள்ளருள் மாறந்தனையடிக்கீழ் வாழ்வை குவிராமாழ்மணி மண்பை ஹோ தும் சீர் மேனங்கள் தூப்பிள் பிள்ளைபாதவின் சென்னியதே இப்பிள்ளை என்றாது என்னுடையதான அர்த்தானுசந்தானம் சுவாமி தேசிகனுடைய பக்தர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல அடியனுக்கு அஸ்மத் ஆச்சாரிய சந்ததியான ஸ்ரீமத் ஆண்டவனாசிரம பரம்பரை ஆச்சாரியர்களுடைய அனுகிரக விசேஷத்தாலேயும் கிடைத்திருக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் பாகவதாளுடைய நியமனம். பத்தாவது பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானம் சற்றே விண்ணப்பிக்கும்படியாக பத்தாவது பாசுரம் அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புடையா விடல் தரும் இப்பிறவி கடல் தன்னில் அமர்ந்த எண்ணெய் அமைந்த எண்ணெய்னு சில பேர் ஒரு பாடம் சொல்றா அமர்ந்த என்னை கடையரப்பாசங்கழற்றி நின்தாடினை காணும் வண்ணம் உடையவனே ஒருளாய் உணர்ந்தாள் தங்க உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. ரொம்ப அழகான பாசுரம். எப்படி சுவாமி தேசிகன் ஸ்ரீமன் அபீஷ்ட வரதா சுவாமஸ்தி சரணங்கதகான்னு விண்ணப்பம் பண்றோ அந்த மாதிரி ரீதியிலே நீ தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் என்று பெருமாளை சம்போதனம் பண்ணி பிரார்த்திக்கும்படியான வாசல். இதற்கு முன்னால 9 பாசுரங்கள்ல முதல் பாசுரத்தில் சொல்லும் போது வாழ்வை உகக்கும் ராமானுஜமுனி வன்மை கோத்தும் சீர்மையன் எங்கள் தூப்பில் பிழைபாதம் என் சென்னியதேன்னு அதை தியானம் பண்ணிக்கிறார். சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் திலகயதி சிலோமே சௌரி பாதாமணி தொங்குற வீட்டிலே தன் திருமுடியிலே எழுந்தருளி இருப்பதாக தியானம் பண்ணிக்கிறார் குமாரன் அய்யனாச்சார், சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். அவர் பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன் விஷயமான அத்தனை ஸ்தோத்திரங்கள் பிள்ளை எந்தாரி ஆகியவற்றிலே பித்ரே பிரம்மோபதேஷ்டமே குரவே தெய்வதாயத பிராபியாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம்னு மங்களத்திலே சுருக்கமா சாதிச்சிருக்கார். இவைகள விஸ்தாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிதா பிரம்மோபதேஷ்டா குரு தெய்வதம் பிராபியம் பிராபகம்ங்கிற 6 விஷயங்களையும் விஸ்தாரப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரீதியிலே தனக்கு அனைத்துமா இருக்கிறவருக்கு மங்களாச்சாரத்தில் வங்க வண்ண மாதிரி இங்க பிள்ளையந்தாரியிலே பிள்ளையந்தாரி என்னும் செழுந்த விழா ஏறாத வேதாந்த தேசிகர் தாளினைக்கு முடிந்தால் ஏதா மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வளவு இயவே. இந்த பிள்ளையந்தாதிர குமாரன் அய்யனாச்சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது மறைப்பொருள் எல்லாம் எடுத்து ஒழுகையவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கேங்கிற ரீதியிலே குமாரன் அய்யனாச்சாருக்கு குருவந்தனமாக இந்த பிள்ளையந்தாரிக்கு முன்னாலே தனியா விண்ணப்பம் பண்ணும் போது வேதாந்த தேசிகர் தாரினைக்கு மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உரைத்தான்னு சாதிக்கிறார் குமாரன் அய்யனாச்சார் விஷயமான அந்த பாசுரத்திலே தனியனிலே பிழையந்தாதி தெரிகின்ற மறைப்பொருள்கள் இதுல தெரியறது. இந்த மறைப்பொருள்ங்கிறது துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிம்பார்கட்கே அப்படிங்கிற ரீதியிலே எம்பெருமானை போலே ஆச்சாரியனை உபாசிப்பவருக்கும் அனைத்து அர்த்தங்களும் அனைத்து லாபங்களும் நன்கு கிடைக்கும்ங்கிற மறைப்பொருளை புழையந்தாது முழுக்க பறக்க பேசியிருக்க. எம்பெருமானே லோகத்தை சிருஷ்டிச்சான், லோகம் உஜீவிக்கிறதுக்காக லோகத்தை சிருஷ்டிச்சான். இந்த லோகத்திலே உயர்ந்த புண்ணியத்தாலே உயர்ந்ததான மனித பிறவியை விவேக ஞானம் வரக்கூடிய பிறவியை அடைந்து மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்க வேணும். மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய கர்மாக்கள் அனுபவித்தது தீராது. உயர்ந்த பிறவி கிடைக்கும் போது ஞானத்தை அடைந்து அவன் திருவடிகளை பற்றினால் ஒழிய அவனை உபாயமாக பறித்தால் ஒழிய போகாது. கர்மா அனுபவத்தாலே தொடைய வேணும். ஒரு பகவானுடைய பிரீத்தி வரக்கூடிய ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பதாலே அவைகள் இவனுக்கு பலன் கொடுக்காது ஒழிய வேணும். இது ரெண்டும் பகவத் சங்கல்பத்தாலே ஏற்பட்டால்தான் கர்மா தொலையும் பிறகு மோட்சம் கூடும். அனுபவத்தாலே போகக்கூடிய கர்மா அனுபவிச்சு அனுபவிச்சு எத்தனை விதவிகள் எடுத்தாலும் ஆளாத வினை, அது என்னைக்கு மோட்சம் கிடைக்கும் தெரியாது. பகவத் வீணனும் பகவான சந்தோஷப்படுத்தி அவன் திருவுள்ள முகப்பாலே அவன் கருணையாலே நமக்கு அனைத்தும் தொலைய வேணும். மோட்சம் அவன் அருள வேணும். மோட்சம் நமக்கு இதை போக்கினானா அது கிடைக்கும். விலங்க நீக்கினால் ஆத்மாவுக்கு விடுதலையாகிற மோக்ஷம் ஸ்வரூபமா ஸ்வபாவமா இவளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடைச்சது. ஆனால் அந்த எம்பெருமானிடத்திலே சந்தோஷப்படுத்துற மாதிரி ஆச்சாரியிடத்திலேயும் நிலையான பக்தி உள்ளாருக்கு இவை அனைத்தும் கிடைக்கும்போது வேதாந்தங்கள்ல உள்ளர்த்தமாக சுவாரஸ்யமாக கிடைக்கக்கூடிய பொருள். அந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாத்தையும் இங்க காண்பிக்கிறார்னு சொல்றா. அதற்கு மேலே அந்த தேசிகன் திருப்படிகளை தன் தலையில தியானம் பண்ண குமாரனேனாச்சார், அதன் பிறகு மென் நரகங்கள் வீய வியங்கரி இன்பமேவ பாவங்கள் போய் உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு தூப்பு துறந்தன் தூமலத்தால் மண்ணிய நாள்களும் ஆகுங்கோல் மாநிலத்தையும். நமக்கு நாம் இருக்கும் காலங்கள்லாம் சுவாமி தேசிகனை ஸ்மரிக்கக்கூடிய நாளாக ஆகணும்னு பிரார்த்திச்ச. ஓதிய மாமலைகள் மாமலை மண்ணிய நற்கலைகள் ஆடவை செய்யும் பொருள் அனைத்து மருளும் ராமானுத முனி தோத்திரம் செய் உணவில் தூப்புடையன் ஓர் புகழண்டி நமக்கு உயிரில்லை அவன் புகழே பாடுவோம். அடுத்த வாசுரத்துல நமக்கு உய்வதற்கு வேறொரு உபாயம் இல்லை, உய்யும் வகை இல்லை. சீரருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்த ராமானுசனருள் மேவி வாழும் ஐயன் இறங்கு தூப்புள் பிள்ளையா இந்த பொருளண்டி நமக்கு உய்யும் உபாயம் இல்லை. அந்த உலகை ஆக்கினான், அரும்பொருள் நூல் விரித்தான், நீழ்புகழ் வேங்கட மாவளை மேவினான், பின்னும் திருவேங்கடநாதனும் குருவாக அந்த எம்பெருமானே அவதரித்தான் வந்தான் அவதரித்தான் இங்கு இருந்தான் வைபவம் கொண்டான் வைபவம் படைத்தான். தூப்பு வேங்கடநாதன் என்னும் குருவாக நின்று நிகழ்ந்து வண்ணேல் நின்ற நோய்கள் தவித்தனன். லோகத்திலே ஏற்படக்கூடிய சம்சார ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக தாபத்ரயங்களை போக்கினான். மண்மையன் நின்ற நோய்கள் தவித்தனே அஜ்ஞானம் அதை போக்கினான். வேதாந்த தேசிகன் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கடைகள் மொய்த்திடும் தேசிகனுடைய திருநாமங்களை சொன்னால் பாபங்கள் தொலையும். திருநாமங்களை சொல்லி காமிச்சார் நமக்கு. ஸ்ரீமன்னு அனந்த அச்சுத அனந்த சொல்லி காமிக்கிற மாதிரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஜதான் சென்றிருக்கிறார். நாமா உச்சாரணம் பண்ணா அதுவே மருந்து அனைத்து ரோகங்களும் போகும்னா இந்த நாமா உச்சாரணம் பண்ணி காமிச்சா அச்சுதானந்த கோவிந்த அனந்தா வைகுண்டா முகுந்தா கிருஷ்ணா கோவிந்தா தாமோதரா மாதவா இல்லையா. ரமாதைதா ரங்கபூரவனா கிருஷ்ணா விஷ்ணோகரே திரிவிக்ரமா ஜனார்தனா ஸ்ரீயுகா நாதா நாராயணா இவ சுபதானிய படுதி நாமதேயானே சுபதங்களான நாமங்கள் படிச்சா புண்ணியம் நல்லது சொன்னார். அப்படியான எப்படி சொல்லணுங்கிறத சொல்லி காமிச்சார் சுவாமி. ரமாதைதா ரங்கபூரவனா கிருஷ்ணா விஷ்ணு ஹரே திரிவிக்ரமா ஜனார்தனா திரிவா நாத நாராயணா இவ என்பது போல சொல்லணும்னர். இங்க பிழையண்டாதிக குமாரடைனாச்சார் சுவாமி தேசிகனுடைய திருநாமங்களை இவ்வாறு ஓதினால் பாபங்கள் தொலையுங்கதை சொல்லி காமிக்கிறார். இத்தகன் வேதியன் வேதாந்த தேசிகரங்கள் தூப்புள் தவனுத்தவன் எங்கடைகள் மொய்த்திடலாவின் மூலக்கொண்டு பாதியன் மூலம் வர கைத்தலன் என்று உரைத்தேன் கண்டிதேன் என் கழுவினேன். நாமாவை சொன்னேன் பாபம் போச்சுனர். அதற்கடுத்த பாசுரம் வினைகளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க வேற இடத்துக்கு போங்கோ பாவங்களே, பாவத்தை காணுமா அது வந்து திருப்பி நடிக வருது. எனக்கா நீங்க போங்கோ வினைகாடு மக்கினி வேறோரிடம் தேடி வேண்டும். எங்கிட்ட கோவிச்சுக்காதீங்கோ உன்போல் சிதைக்கும் வகை இங்க அருது கண்டி ராமானுஜ முனி இன்னொரு வயசு எதுவும் தூப்பிடு முடித்தார் என் புந்தி பூந்து கண்டு போந்த என் மனசுல இருக்கார் சுவாமி தேசியன் இங்க கிட்ட வர முடியாது. பூமியிலே பொய் வாழ்க்கை பூன்கின்ற பூரியர்கள் சந்தோஷப்பட்டு கேடு பூமியில இருக்கிறவா ஏ மத்தியா சுணுத ஏ லோகா சுணுத குலசேகர ஆழ்வா சொல்ற மாதிரி முகத்துல வையத்து வாழ்வீர்கள் அந்த மாதிரி கூப்பிடுற பூரியர்கள் இருந்து நரகின் இளர்கடு மாத்தம் முருகன் நீ முருகள் ஒன்று அறிகின்றீ. நரகத்தோட நரகத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாமல் திண்டார்கள். நீங்க பூமியில போகங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பொருந்தி புதினில் பொருந்தி பொய் வாழ்க்கை வாழ்கின்றவர்களே வாழ்கின்றவர்களே பொருந்தி புதிதலில் பொய் வாழ்க்கை உண்கின்ற பூரியர்கள் இருந்த நரகின் இடர்கள் மாற்றம் வருகின்றது. பொருந்தும் பொருள் ஒன்று கேடு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்கோ. இந்த லோகத்துல இடர்கடற்கு வருந்தாதபடி சந்தாரத்திலே கஷ்டப்பட்டு இருக்கிறதே விரும்பி சாகாதபடி சூப்பர் மாபூருடன் பாதம் வணங்கும் போல் அப்படின்னு வணங்கினா என்ன ஆகுங்கிறத சொன்னார் அடுத்த வாசகத்துல ஒன்பதாவது வாசகத்துல. இவைகள்லாம் சேரும் நல்லவை சேரும் தீயவை விலகும். வணக்கம் சேரும் ஒழுக்கம் சேரும் ஒழுக்கம் சேரும் அப்படி வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இவைகள் சேரும் இல்லையா. வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இலக்கம் சேரும். வணக்கம் வணக்கம் என்பது வணங்குதல். ராமானுஜன் குடங்கூறக்கூடிய தூப்புள் அணுக்கனாகிய பிள்ளையா தூப்புள் அணுக்கன் பிள்ளையாகிய தூப்பில் பிள்ளையாகிய சுவாமி தேசிகருடைய அவன் திருவடிகளை சரணாக அடைபவர்க்கு என்ன சேரும் என்ன போகும் என்ன விலகும். வணக்கம் வணங்குவது பகவான பார்த்தா பாகவதான பார்த்தா வணங்குவது. ஒழுக்கம் அடக்கம் வினயமா இருக்கிறது. வழக்கம் குல ஆச்சாரங்கள் ஒழுக்கம் நடந்த அனுஷ்டானம் இவைகளோடு சேர இவைகள் சேரும். வணக்க ஒழுக்கம் வழக்க ஒழுக்கம் இலக்கம் சேரும் இலக்கமும் இலக்கமும் சேரும் இல்லையா. அஞ்சு சொன்னார் வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இலக்கம். அப்புறம் இதது போகும் இணக்கம் கெட்டவர்களோடு சேர்க்கை உறக்கம் தூக்கம் வேண்டிய அளவுதான் தூங்கணும் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இழுக்கு சோம்பல் அழுக்கு மனசுல மாலின்யம் அசுச்சி அசுத்தமான தன்மை உள்ளும் புறமும் அசுத்தமான தன்மை இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இவைகள் இகந்து நிற்கும் விலகி நிற்கும் யாருக்கு ராமானுஜன் குணங்கூறும் தூப்புள் அணுக்கன் பிள்ளை அவரை அரணாக அடைபவருக்கு நல்லவை சேரும் தீயவை விலகுங்கள் ஒன்பதாவது வாசம். அவரே அடையும் கோள்னர் அடைபவருக்கு இது சேரும் அடைபவருக்கு இதற்கு மேலே அழகா அவதாரிக்க வைக்கிறது சேட்டூர் நரசிம்மாச்சார சுவாமி சேட்டூர் சுவாமி பகவத் பிழைய சிம்மாசனம் சேட்டூர் சுவாமி அழகாக இந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் இருக்கிற பிள்ளை என்ற அறிக்கை அடியேனும் அவைகளை சேவிச்சு அந்த அர்த்தங்களையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணே சுவாமி திருக்குழந்தாண்டவன்ட்ட கேத்த அர்த்தங்களே யதேஷ்டமா உண்டுனா கூட இவைகளை அனுபவிக்கச்சே அந்த ஆண்டவன் சாதிக்கக்கூடியதெல்லாம் அழகா ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவன் சாய்ச்சாகும் தேசிகன் விஷயமா சொல்லச்சே அழகான ஒரு ஸ்லோகம் எந்த தேசிகனை பத்தி சொல்றதா இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். நல்லா அத்தியனம் பண்ணிருப்பா, சாஸ்திர ஞானம் இருக்காது. அத்தியனம் பண்ணி சாஸ்திர ஞானம் இருக்கும், சாகித்ய ஞானம் இருக்காது. இது எல்லாம் சேர்ந்திருந்தாலும் வினயம் இருக்காது. வினயமும் சேர்ந்திருந்தா சாமர்த்தியம் இருக்காது. ஆனா வேண்டிய பண்புகள் அனைத்தும் ஒருங்கா பெற்றவர் சீர் ஒன்றிருக்கக்கூடிய சுவாமி தூப்புள் பிள்ளையாகிய தேசிகங்கத்தை ஆனவன் சாய்ச்சாவும் வேங்கடாதிரியோட ஸ்லோகத்தை எடுத்து சாய்ச்சார வழக்கம் ஆண்டவர் குணம் ஆண்டவர் நாளாம் நாய பரிசிரமம் கடையதாம் நாஸ்தேவ சாஸ்திரேஷு தீகி சத்யோரப்யுபயோ தயோர்கி விபவா சாகிக்ஷிதோ சாகிதி அப்பியேதாசு சகிதீஷு. அத்தியனம் சாஸ்திர ஜானம் சாகித்ய ஜானம் சேர்ந்திருந்தாலும் நாஸ்தி வினயகா, வினயம் இருக்காது. ஆச்சாரம் பக்தி க்ஷம சாமர்த்திய சேர்ந்திருக்காது. ஆச்சார பக்தி க்ஷமா சாதுரியா, ஆனா அது எல்லாம் சேர்ந்திருக்கு. சச்ச சாச்ச சாச்ச சச்சதாக, சச்சனா வேதாத்தியன ஜானம், சானா சாஸ்திர ஜானம், சாச்சனா சாகித்ய ஜானம், சச்சன வினயம், தாகான அனைத்து ஆச்சார பக்தி க்ஷமா சாதுரியங்கள். அது எப்படி இருக்கு தேசிய நடத்துலனா, சாச்ச ஆலம்பிய கேதந்தியம், அந்த எல்லா குணங்கள் எல்லா ஜானமும் விவரிச்சா வந்து பத்தி நின்று விளையாடுறதுன்னு சுவாமி தேசியரை பத்தி வேங்கடாத்திரி அரசாணிப்பாளர் வேங்கடாத்திரி சூடாஷ்டம் அது திருக்குடல் ஆண்டவர் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இப்ப இந்த பாசுரத்துல கேட்டு இருக்கிறவா கேட்கிறாளாம். நல்லதெல்லாம் சேரும் தீயவைகள் விலகும் அகந்து போகும். ராமானுஜன் கூடங்கூறும் துப்பணுக்கண் பிள்ளையை சரணாக அடைபவர்களுக்கு இவர் சேரும்னு சொல்லுகிறே சுவாமி. அவரை அடையக்கூடிய பிரகாரம் என்னன்னு கேட்பாளா, அதுக்கு பதில் சொல்றாளா இந்த பாசுரத்துல குமாரனாச்சான்னு பௌதுஷய சிம்மாசனம் பௌதுஷய பூஷணம் சேட்டு நரசிம்மாச்சா சுவாமி இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்க சாய்க்கும். வியாக்கியானங்களை சேவிக்கத்தே அந்த ஆணவம் சாதிக்கிறதுதான் ஞாபகம். அப்படியே அதை சேவிச்சுதான் அந்த விஷயங்களை கொஞ்சம் சாய்க்கிறேன். அவருக்கு அஸ்பானத்தையும் படிக்கலாம். மகாபூ போது சேட்டு நரசிம்மஹரி மகாதேசியாரிமான்னு சொல்லிக்கணும். எல்லாரும் தேசிய பக்தியை விடுவித்தானவர், அவரை பத்தி ஒரு சத்தியா எல்லாரும் பேசுவா. திருவேணிபுரத்தில் எழுந்தவர் இதற்கு சொல்லா அவர் அவதாரிக அழகா சாதிக்கிற. அவ கேட்கிறாளாம் தேசிய பக்தர்களா இருக்கிறவா குமாரடைனாச்சார பார்த்து அவர் திருவடி வாரத்துல ஒரு கேள்வி கேட்கிறாளா, என்ன கை கேட்கிறானா அவதாரிகளை சாதிக்கிற. சுவாமி ஆச்சாரிய பக்தியோட விசேஷத்தான் நன்னா சொன்னேடே, ரொம்ப நன்னா இருக்கே. இப்படி ஆச்சாரிய பக்தியின் விசேஷத்தையும் அத்தால் ஏற்கப்படக்கூடிய ஏற்படக்கூடிய பிரயோஜனங்களையும் பரோபதேசமாக அருளி செய்தீர். அருளி செய்ய இதை கேட்பவர்கள் தெளிந்து அதை கேட்டா ஆகா ஆச்சாரிய பக்தி ரொம்ப உசந்தது, அதனால நமக்கு லாபங்கள்லாம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஆச்சாரியனை ஆசிரியக்கிற பிரகாரத்தை தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியே கேட்போம் குமார் நயனாச்சாரியே. அப்படி ஆச்சாரியனை ஆசிரியக்கும் பிரகாரம் என்னவென்று கேட்க ராமாயணமொத்தமும் குரு சிஷ்ய உபதேச சிஷ்யன் கேள்வி, வால்மீகி கேள்வி, நாரதருடைய பதில் ராமாயணம், பராசரனிடத்திலே கேள்வி மைத்ரேயது, அதுக்கு பதில் பராசர சாய்ச்சது விஷ்ணு புராணம். அதே மாதிரி பிள்ளையண்டாரி மொத்தமும் அவர்கிட்ட கேட்டு இவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயமா இந்த இடத்துல சாதிக்கிறார் சேட்டு நரசிம்மாச்சார சுவாமி. சேட்டு சுவாமி மகாவித்வான் சேட்டு சுவாமி அப்படி ஆசிரியக்கும் பிரகாரம் என்ன என்று கேட்க அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய ஆச்சாரிய சமாசேன பிரகாரத்தை ஸ்வ அனுசந்தானமுக்கேன நிரூபித்தருடுகிறார் அடைபவர் என்று ஆரம்பித்துன்னு குமார நயனாச்சார் சாதிக்கிறாருங்கிறத இந்த பகவதுஷய பூஷணம் சுவாமி சாதிக்கிறார். ஆச்சாரிய சமாசேன பிரகாரம் இப்படின்னு தான் அனுஷ்டானம் இந்த மாதிரி காண்பிக்கிறார். இது குமாரடையினாச்சாரே இந்த பாசுரத்தாலே சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்திக்கிற பிரகாரம். இப்படி பிரார்த்திக்கணும், நம்ம நாம் போய் தேசியன் சன்னிதி பிரார்த்திக்கணும். என்ன பிரார்த்திக்கணும்? தேசியன் திருமேனியை சேவிக்கணும். அழகாக சுவாமி தேசியன் இரண்டு திருக்கரைகள்ல ஒண்ணுல கோஷம் வச்சிருக்கார், உபதேச குதிரையோட இருக்கார் இல்லையா. பிரதானமா சன்னிதிகள்ல அந்த மாதிரி தான் சுவாமிகள் இருக்கார். அந்த ஸ்ரீகோஷங்கள்ல ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயங்கள் உயர்வர உயர்ந்ததாம் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிரின்னு வேதாந்தங்களுடையதான முதல் ஆரம்பம் பாஷிகாரர் சாதிச்சது, பிள்ளாம் சாதிச்சது, முதல்வர் ஆழ்வார் சாதிச்சது இருக்கும் அந்த பதங்கள். ரெண்டு ஸ்ரீகோஷமும் வச்சு சாதிக்கிறது நமக்கு பாவம் வருதுக்காக அதை சொல்லியிருக்கா பெரியவா. அந்த மாதிரி தேசியன் விக்கிரகம் அப்படி அமைஞ்சிருக்கணும் அந்த அச்சாவதார விக்கிரக தியானம் இல்லையா. பிரதிவாதி பயங்கர அண்ணன் பண்ணி காண்பிச்சிருக்காரு நிச்சயம். அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். சசங்க சக்கர லாஞ்சனஹா சங்கச்சக்கரம் தெரிச்சிருக்கிற அடையாளம் தெரியுது தேசிய இடத்துல. சதுத்வமுண்ட மண்டிதஹா நல்ல திருவண்காப்படத்தில பளிச்சுன்னு இருக்கு சுவாமி தேசிகருக்கு. தன்னுடைய திருக்கண்டத்திலே கழுத்துல தாமரவடி மாலையும் சத்துரசி மாலையும் சேர்ந்திருக்கு. நல்ல படிச்சின வெண்மையா யஜ்ஞோபவீதம் பிரம்மசூத்திரம் பிரகாசிக்கிறது. சீதாந்தரிய சூத்தரிய யஜ்ய சூத்திர சோபித தேசிகனுக்கு திருப்பதி வட்டங்கள் பரிஷ்காரமா இருக்கணும். சீதாந்தரிய அந்தர்வஸ்திரம்னு அந்தரிய அந்தர்வஸ்திரம்னு உள் வஸ்திரம். அந்தரியம்னாக்க அரையில உடுத்துக்க கூடிய அரை ஆடைக்கு வேஷ்டின்னு சொல்றோம் பாருங்கோ, அது பதிச்சுன்னு இருக்குங்கிற சீதாந்தரிய சூத்தரிய சுத்தரிய நல்ல உத்தரியம் மேல் அங்கவஸ்திரம். யஜ்ய சூத்திரம் மூணும் சோபிக்கிறது தேசியனுக்கு. அவர் என்னிடத்திலே பிரகாசிக்கணும்னு பிரிவாதி வேங்கிறன. மாம ஆவிரஸ்து மனசே குருஸ்வெங்கடேஸ்வரஹா அவர் பிரகாசிக்கணும்னு காண்பிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி தேசிகனை நம்ம சேவிக்கணும். தேசியன் சதிவிய நாம் போய் நின்று சேவிக்கிறவா, சேவிச்சுட்டு என்ன பண்ணணும்? சுவாமி தேசிகனே என்னை லட்சியம், திருமாலே காப்பாத்து, ஆச்சாரியனே காப்பாத்து. இந்த ஆச்சாரியனை காப்பாத்துன்னு சொல்ற அந்த சுருக்கம் தான் இந்த பாசுரம். ஆச்சாரியனே இந்த ஆச்சாரியனேங்கிறத எப்படி சொல்ற? ரெண்டு மூணு பதங்களால காண்பிக்கிற. தூப்புடையா உடையவளே உணர்ந்தாண்டங்கள் கற்பகமே சொல்ற என் சுவாமி உடையவனே சூப்புடையா பூஜிக்க தகுந்தவரே பிதாவே பிதா சுவாமி ரெண்டும் நீருங்கிற அவருக்குத்தானே பிதானா, நமக்கும் அவர் தகப்பனா. அது எப்படி தகப்பண்ணா? பெரியான் பிரம்மர பிதா, பிரம்ம மந்திரங்களை தந்தவரான பிதா, வேத வேதாந்தங்களை ஞானத்தை தந்த பிதான் அர்த்தம். பிரம்மதா பிதா பிரம்ம பிரம்ம ஞானம். பிரம்மன வேதத்தை சொல்லும், வேதத்திலே சொல்லப்பட்ட பெரும்பொருளாகியதை பிரம்மங்கிற பதம் சொல்லும். அந்த வேதத்தை ரட்சிக்கக்கூடிய பிராமணர பிரம்மங்கிற பதம் சொல்லும். வேதத்தோடு சாரமா இருக்கக்கூடிய பிரணவத்தை பிரம்மங்கிற பதம் சொல்லும். இப்படி நிறைய சொல்லுவான். அதான் பிரணவாக்கார விமானம், ஓங்காராக்காரமான விமானம், பிரணவாக்காரம். அந்த மாதிரி ரீதியிலே பிரார்த்திக்கிற பிரகாரம் தூப்புடையா உடையமனே உணர்ந்தாங்கள் கற்பகமே சுவாமி ஆச்சாரியா காப்பாத்து. ஆச்சாரியாக்கு மூணு பதம் சொல்லிட்ட, காப்பாத்து ஒரு பதம் சொன்ன அருளாய் காப்பாத்து. எனக்கு பணத்தை கொடு, ஞானத்தை கொடு, அதை கொடுன்னு கேட்க வேணாமா? இலக்ஷி லட்சமாம் அருளாய் அனுகிரகம் பண்ணுனர். அது இந்த தூப்படையாங்கிற சம்போதனத்துக்கு விழிச்சொல்லுக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப விஸ்தாரமா ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். கூட என்ன அர்த்தம் காண்பிக்கிறார் அப்படின்னாக்க, ரொம்ப அழகாக, நீ சாமான்யமானவர் இல்ல, உங்க திருவடிய பத்திர வாழ்க்கு பாவத்தை போக்க கூடியவர், பாவத்தை போக்கி போக்கும்படியான அனுக்கிரகத்தை, பாவத்தை நசிக்கும்படியான தீவினைகளை நசுக்க கூடி, தீவினைகளை நசுக்குவதான அருளை செய்யக்கூடியவர் நீ. அடைபவருடைய தீவினையை நசித்து அனுகிரகம் பண்ணக்கூடிய நீர் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். உன் திருவடிகளை பத்துபவர்களுக்கு பாவத்தை போக்க வேண்டும் என்று உணர்ந்து நீர் செய்கிறீர். நானும் உம்மை ஆச்சரியிக்கிற, நீர் என்னை ரட்சிக்கணும், என்ன ரட்சிக்கணும்னு நீரே பார்த்து செய்யணும், அவ்வளவுதான். முன்படி அருளா விடுவா எனக்கு உணர்வு அப்படிங்கறத இங்க காண்பிக்கிறார் அழகாக. அந்த பிரகாரம் மூணு பதங்கள், அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புளையா, உடையவரே உழந்தாதங்கிறது கற்பகவே அருளாய். அப்ப அனுகிரகம் பண்றது என்ன, அனுகிரகம் பண்ணணும்னு கேக்குறீரா? கொஞ்சம் விஸ்தார பத்தி நான் அதை அனுபவிக்க வேண்டாமா? இன்னொரு அனுகிரகம் பண்ணணும். வேதாந்தங்கள்ல சொல்றது பெருமாளை உபாசனம் பண்ணச்சேன், நம்ம அடையக்கூடிய பிரகாரம் என்னவோ அதே மாதிரி இங்க தியானம் பண்ணணும், யசோபாசனம் பலம்னு சொல்ற. அதை சொல்லி காமிக்கிறது இங்க வேதாந்த அர்த்தங்களை காமிக்கிறதுங்கிறது இதுதான். உபதிசங்களை இருக்கிறது நியாயம் இருக்கிறத இங்க காண்பிக்கிற. எனக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணணும், நீ தாளினை காணும் வண்ணம் அருளாய், உன்னுடைய திருவிழித்தாரைகளை நான் பார்க்கும்படியா நீ அனுகிரகிக்க முடியும். நிச்சயம் தானே அப்பா வச்சிருக்கார், நிச்சயம் தானே சுவாமி அப்பா வச்சிருப்பார். அப்புறம் என்ன திருப்பி அவர் அனுகிரகம் அப்படின்னா, இந்த சாட்சா்காரம் இல்ல. பாசம் கடையற கழற்றி என்னுடைய கர்மபந்தம் தொலையணும், தொலைஞ்ச அப்புறம் உம்மனை நான் சாட்சா்கரிக்கணும், சாட்சா தேவதையாக பிராபியமாக பிராபகமாக சாட்சா்கரிக்கணும். அந்த மாதிரி அனுகிரகம் அது இங்க கிடையாது, அங்கதான் கிடைக்கும். அதுக்கு வேற காரியங்களா மணிடியா, நல்ல புண்ணியாத்மாவாணி திண்டாடி இருக்கேன் சுவாமி, நீரேதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற ரெண்டாவது மூணாவது வரிகள்ல, ரெண்டாவது வரி மூணாவது வரியில கொஞ்சத்தார். நீ தாளினை அருளாய், காணும் வண்ணம் அருளாய், நின் தாளினை காணும் வண்ணம் அருளாய், பாசம் கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம் அருளாய், பாசம் கடையற கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம் அடைய அருளாய். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நீ எப்படி இருக்கனாக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நான் பக்தி மாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனகாங்கத்தை காண்பிக்கிற மூழ்கின்றிருக்கேன் சுவாமினா, மூழ்கின்றிருக்கனா ஒரு வழியா மூழ்கி போகாதபடிக்கு ஒரு பத்து கோளாக நின் தாடினை எனக்கு கிடைக்கிற மாதிரி அனுகிரகிக்கணும். திரவி கடல் இது எப்பவும் கஷ்டத்தையே தந்திருக்கிறது, இடர் தரும் இத்திரவி கடல் இந்த பயங்கர சம்சாரம். இடர் கஷ்டத்தை கொடுத்துருக்குங்கிற இடத்துல சேட்டூர் சுவாமி வியாக்கியானம் பண்ற, இடர் தரும் என்பதற்கு அவதாரணத்தை சேர்த்துக்கோங்கோ, இடரே தரும் இப்பிறவி கடல்னு சொல்லுங்கோ. சுகதுக்கங்கள் சேர்ந்திருந்தாலும் துக்கமே பூயிஷ்டமா இருக்கும், அதிகமா இருக்கும், கரியஸா இருக்கும். இடரே தரும் இப்பிறவி கடலாம் அப்படி அர்த்தத்தை சேர்த்துக்கு சொல்றவர், இடர் தரும் இப்பிறவி கடல் சொன்னதோட பாவம் இடரே தரும் இப்பிறவி கடல். அதிலே அமர்ந்த நான் அளமந்த நான் வியாக்கியானம் எடுத்து விட்டோம், வழி தெரியாம தவிக்கிறேன். அமர்ந்த நான்னாக்க மூழ்கிருக்கேன். கோமத்தோ அனுகுலாதலையோ ஒரு விசேஷகான பவான் நமாத்தர் மக்ன சம்சார கடல்ல மூழ்கி கிடக்கேன். ஒண்ணுமே பண்ண முடியும், ஒண்ணும் தெரியாது. மூழ்கி மயக்கமாய் பிராணன் போற தசைங்கிற மாதிரி தசை, இன்னது செய்யணுங்கிறது தெரியாத தசை. அத சொல்ல இடதரும் இப்பிறவி கடல் தண்ணீர் அமர்ந்த என்னை. இப்ப எனக்கு வேண்டியது கடல்ல அமிழ்ந்து போறவனுக்கு, கடலில் அமைந்து சாகுபவனுக்கு ஒரு பத்து கோள் வேணும், ஒரு கொம்பு பத்திக்கிறதுக்கு வேணும், அவலம்பனம் வேணும், ஒரு படகு வேணும், ஒரு துடு போல படகு வேணும், படகு வேணும், கரை சேரும் ஒரு களம் வேணும். அதுதான் உங்க திருவடி. விடதரும் இப்பிறவி கடல் தண்ணில் அமர்ந்த என்னை, நின் தாரிணையாகிய ஒரு பாய் மரம் மரம் அதை பத்தினு நான் கதை சேரணும். அது இருக்கா தெரியணுமே, அது நீ அனுகிரகிக்கணும். நின் தாரிணை அது முதந்துக்கோ, எங்கேயோ பார்த்துக்கோ சொல்லக்கூடாது, அது நான் காணும்படியா நீ அனுகிரகிக்கணும். நின் தாரிணை தான் அது எனக்கு. புஷ்டு போதம் வினா நான் கிஞ்சித் அஸ்தி பராயணம், குரு போதம் வினா நான் கிஞ்சித் அஸ்தி பராயணம். கதியற்றவர்களுக்கு ஆச்சாரியன் திருவடியே துணை. அதை காண்பிக்கிறார். விடதரும் இப்பிரபிக்கடதனில் அமர்ந்த என்னை, நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய். இப்ப அதுல கட்டை இருந்தா போராது. நான் ஏற்கனவே ஒரு சங்கிலி கட்டி கீழே இழுத்துருக்கு, அதை போக்கணும். பாச கயிறு தன்மா, பாசம் கர்ம பாசம் கடையற கழட்டி அடியோடு வேதருந்து போகும்படியாக இந்த சப்தார்த்தத்தை உதவ சேவிக்கிற எல்லாருக்கும் நல்லா விஷயமாக கூடிய விஷயம். அடைபவர் ஆசிரியித்தவர்களுடைய தீவினை பாவங்களை மாற்றி நாசமாகும்படி செய்து அருள் தரும் கிருபையை செய்கிற தூப்புலையா தூப்புள் பிதாவே உடையவனே எனக்கு சுவாமியானவனே, உணர்ந்தாதங்கள் கற்பகமே உம்முடைய வைலக்கண்யத்தை பற்றிய ஞானம் உடையவர்களுக்கு ஆச்சாரியன் பெருமை அறிபவர்களுக்கு கற்பக விருட்சம் போல் எல்லா அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவனே இடர்தரும் சுவாமி, இடர்தரும் கஷ்டமே தரக்கூடிய துக்கத்தை தருகிற பிறவி கடல் தண்ணில் இந்த சந்தாரமாகிற சமுத்திரத்தில் அமர்ந்த ஸ்திரமாக மூழ்கிக் கொண்டிருக்கிற வீந்தரம் அந்த என்று வாடாந்தரம் அப்பொழுது அதில் மக்னனாய் சிரமத்தை அடைந்திருக்கிறத என்று அர்த்தம். என்னை இந்த ஜீவாத்மாவை, என்னை குமாரனாகி, என்னை சிஷ்யனாகி, என்னை கடையற கடைசி வரையில் அற்று போகும்படி பாசம் மற்ற புருஷார்த்தங்களில் ஆசையின கர்மபந்தம் சொல்லல. கர்மபந்தம்னு அடி என் சொன்னேன், பாச கர்ம பாசம் கர்ம பாசம் கழித்துடன் ரொயவே பெருமளை எடுத்தான் விடுவி ஆழ்வார்னு சாய்க்கிறார் அரைச்சி சொன்னேன். இங்கே அவர் பாசங்கிறது மற்ற புருஷார்த்தங்களை மற்ற இடம் காவங்கள் மாற்றுங்கிற அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றார். மற்ற புருஷார்த்தங்களிலே ஆசையை கழற்றி போக்கி நின் உம்முடைய தாளினை திருவடிகளில் இரண்டையும் காணும்படி அனுபவிக்கும் வண்ணம் பிரகாரத்தை அருளாய் கிருபை செய்ய வேணும் அப்படின்ட்ட. இது சப்தார்த்தம். ஆக இதுல காண்பிக்கிறார் சுவாமின் பாகி கவசவச்சனே. இங்க இருக்கிறோம் சுவாமி காப்பாத்துங்கோமா, தவிக்கிறமா அதிகமா வார்த்தை சொல்ல மாட்டான். சுவாமின் பாகி தியவசவச்சனே விந்ததி சுவாபமன்யம் தேவஸ்ரீமான் திசதி கருணே திருஷ்டி மிச்சம் ஸ்துதியாம் காதேர ஸ்ருதி பரிஷதாம் தரேன் அபி அபிமுக்கியம் தயாசதகத்தை கைக்கச்சே. சுவாமின் பாகி அவச வச்சனே விந்ததி, பாபம் நித்தியம். கடைசி தூக்கம் அடைய போற சுவாமின் பாசின்னு கத்துறான். சுவாமி ரக்ஷா ரக்ஷிக்கோ ரக்ஷி ரக்ஷி. சுவாமின் பாசியோட விஸ்தாரம் தான் சுவாமின்னு அவர் ஒரு வாசனத்தை சொன்னதான இவர் மூணு பதத்துல சொல்றார். என்ன பதம்? அடைபவர் தீவினை மாற்றி அருள்தலும் தூப்புடையா உடையவனே உணர்ந்தார்த்தங்கள் கற்பகமேங்கிற. அது எதுக்காக சொல்றா? உடையவனே கச்சேன் சுவாமின்னு வந்துடுறது. அந்த சுவாமியா இருக்கிறவன் விடாத சம்பந்தம் உள்ளவன் கத்த தூப்புடையான்னு காண்பிச்சர். ஞானம் தந்ததான பிரம்மத்தை தந்தவனான மந்திரத்தை தந்தவனான ஞானத்தை தந்தவனான பிதானீர் சிஷ்ய சந்ததிகளுக்கு அடியனுக்கு சாட்சாத் பிதா அறிந்தவர்களுக்கு கல்பகமாக கொடுக்கக்கூடியவர் இவர். வெறுமை அறிவாருக்கு கடை இஷ்டப்படி கொடுக்கக்கூடியவர். கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறதால நான் கேட்கறத கொடுத்தேன். நான் ரக்ஷின்னு காப்பாத்துன்னு கேட்கிறேன் அருள் வீர் அப்படிங்கறத காண்பிக்கிறது அந்த பதங்கள். பாகி காப்பாத்துங்கிற ரக்ஷண பிரகாரத்தை காமிக்கிறது சுவாமின் பாகின்னு ரக்ஷணம் சுருக்கமாக சொல்றது. அந்த பிரகாரத்தை விஸ்தாரமா சொல்றார் சுவாமின்னு தேசிகனே. எனக்கு மற்ற விஷயங்கள்ல ஆசைய போக்கி உன் திருவடிகளிலேயே ஆசை இருக்கும்படியாக உன் திருவடிகளை நான் காணும்படியான அளவுக்கு அந்த ஆசை பரிணோகிக்கும்படியான வர்ணத்திலே எனக்கு நீர் அனுகிரகிக்கணும். நான் இப்பொழுது சம்சார சாகரத்திலே மூழ்கி கிடக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தோட தாத்பரியார்த்தம் அதை ஓரளவு அனுபவிச்சோம். இந்த வியாக்கியானங்களை கொண்டு சில அத்தவிசேஷங்கள் கிடைக்கலாம். அது தகுந்த சமயத்துல விண்ணப்பம் பண்றேன். பாகவதா நியமனத்தாலே அடைபவர் தீவினை மாத்தி அருளரும் தூப்புடையா இடர்தரும் இப்பிறவி கடல் தன்னில் அமர்ந்த என்னை கடையற பாசங்கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தா தங்கள் கற்பகவே. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அந்த சுவாமி தேசிகனை நேர சேவிச்சு அவர் திருவியமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுண்டு அவரை பார்த்து சொல்லக்கூடியதா முதல் வரியிலையும் கடைசி வரியிலையும் அவரை பத்தின சம்போதனங்களையும் நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு வரிகள்ல தன்னினுடையதான துர்தசையையும் அதை தனக்கு என்ன வேண்டுங்கிறத அவர் ஒத்தாசை பண்ணணுங்கிற ரக்ஷணத்தையும் படி ரக்ஷின்னு சொல்லக்கூடிய பிரகாரத்தையும் அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான இந்த பாசுரம் பிள்ளை என்ற அறிவ பத்தாவது பாசுரம். சுவாமின்னு பாகி சுவாமின்னு குரு பாகி சுவாமின்னு குரு தவ சந்ததினா கல்பக விருட்ச பாகி சம்சாராத் பாகி சம்சார மக்னம் மாம் பாகி சம்சார மக்னம் மாம் பவது திவ்ய சரணாரவிந்த அபலம்பனம் பகவத் தவ சரணாரவிந்த சாட்சாத்காரம் யதா பவசி ததா பாகி அப்படின்னு பிரார்த்திக்கத இந்த வாசல் அமைஞ்சிருக்குங்கிறத விண்ணப்பம் பண்ணேன். கவிதாக்கி ஹிம்மாசாரே சிவதே வெங்கடேசாய உபன்யாசத்தொடர ஏற்பாடு பண்ணக்கூடிய அத்தனை பாகவத்தால் விசேஷமா சோகத்தூர் சுவாமி சீரத்சாச்சார சுவாமிக்கு மங்களாசாசனங்கள் மேன்மேலும் சம்பிரதாயப்படி தொடர வேண்டும் என்று விண்ணப்பம் முடிக்கிறேன். தாசன் கிட்ட ஒடுவுள் வீரராவதாசன்.